நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனுமல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனுமல்ல. உன் காது கடித்தேன் நான் கனவினில் மெல்ல, இன்று கட்டி அணைத்தேன் இது கற்பனை அல்ல. அடிமனம் தவிக்கும் அடிக்கடி துடிக்கும் ஆசையை திரும்பிவிடு, இருவிழி மயங்கி இதழ்களில் இறங்கி உயிர் வரை பரவிவிடு. முத்தம் வழங்காது ரத்தம் அடங்காது.